சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே. இந்த ஏகாந்த வேளையில் மௌனங்கள் தேடும் என் காதல் பூமையிலே. தோள் மீது வா, உன்னை தாராட்டுவேன். காதல் சொன்னால் உன்னை சீராட்டுவேன். என் நெஞ்சம் எங்கெங்கும் உன் மஞ்சம் தானே. சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே. இந்த ஏகாந்த வேளையில் மௌனங்கள் தேடும் என் காதல் பூமையிலே. சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.